ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதுகாப்யாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிதேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்ய மாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிஸ் ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ர யுகளம் ப்ரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேனு பரகால இதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராப்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆக இந்த பாசுரத்துல மழைக்கு அதிபதியான பர்ஜன்யனை அழைக்கிறாள் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆனா ஆண்டாளானவள் பரமகாந்தி பரமைகாந்தி ஆகும், பெருமாளை விட்டுட்டு வேறொரு சின்ன சின்ன இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் கூப்பிடுவிழா வேண்டுவிழா அப்படின்னா ஆண்டாள் இங்க வேண்டவே இல்லை. அவ வந்து இந்த பாசுரத்தை நம்ம நன்னா பார்த்தா தெரியும், அவ கட்டளை தான் போடுறாவும். ஆக அவ வந்து அந்த மழைக்கு அதிபதியான பர்ஜன்யனை வேண்டல இந்த பாசுரத்துல, அவ ஆர்டர் போடுற. ஏன்னா போன பாசுரத்துல உத்தமன் பேர்பாடி அப்படின்னு சொன்னான், அவனோட நாமாவ சொன்னவாளுக்கு நன்னா தெரியும் பெருமாள் வந்து பாகவதர்களுக்கு கட்டுப்பட்டவன் பக்தபராதீனன் அப்படின்னு நாமாவ சொல்றவாளுக்கு பெருமாள் கட்டுப்பட்டவர். அப்பேற்பட்ட அந்த அந்த நாமாவ சொல்லுங்கோன்னு சொல்லி கொடுத்தவோ ஒரு மழைக்கான தேவதை கிட்ட போய் வேண்டிண்டு நிப்பலா அப்படின்னா மாட்டான். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலில் துழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்றனர். நாமம் கற்றவா என்ன பண்ணுவான்னா நாவலி துழி தருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே, யமனோட தலையில வச்சு நடப்பாளம் காலை வச்சு நடப்பாளம். பாகவதத்துல வரும்பொழுது துருவனுக்கு வந்து பல்லக்குல ஏற முடியல, பெருமாள் வந்து அவருக்கு எல்லாம் ஆசிர் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப வந்து துருவன் ஒரு நட்சத்திரமா அவன் மாறணும் போது அந்த அவ கொண்டு வந்த பல்லக்குல ஏற முடியல. ஏன்னா இது குட்டி பையன் இது, அதனால பல்லக்குல ஏற முடியல அப்படின்ன உடனே யமனோட தலைமேல காலை வச்சு ஏறினான் துருவன் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஆக பெருமாளோட சிஷ்யாளுக்கு பெருமாளோட நாமத்தை சொல்றவாளுக்கு அந்த யமனே கட்டுப்படுவான் அப்படின்றதுனால பெருமாளே கட்டுப்படுறார், அதனாலதான் அவருக்கு பக்த பராதீனன்னு பேரு. ஆக எந்த குட்டி குட்டி தேவதைகளையும் வேண்டவே வேண்டாம். அதுவும் போன ஸ்லோகத்துல திருவிக்கிரமனை சேவிச்சாய்வா எல்லாருமா சேர்ந்து, அப்போ இப்ப இவா சொல்றது அந்த மழை தேவன், அந்த மழைக்கான தேவன் வந்து செய்யல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மழை தேவனான பர்ஜன்யனுக்கு ஒரு பயமா என்ன அப்படின்னா, இவா திருவிக்கிரமன் கிட்ட சொல்லிடுவா. அப்படி சொன்னா அவர் புதுசா ஒரு மழையே உண்டாக்கிடுவார். ஏன்னா புதுசா கங்கையே அவரால் கொண்டு வர முடிஞ்சது. கங்கையே கொண்டு வந்தவருக்கு மழையை கொண்டு வரது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுங்கிறதுனால அந்த மழைக்கான தேவதைக்கு பயம் வந்துருத்தான். கோவர்தன பூஜை நடக்கும் போது கோபப்பட்ட இந்திரன் என்ன பண்றார், கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணணும்னு கிருஷ்ணர் சொல்லிட்டார். அப்ப இந்திரனுக்கு கோபம் வந்துடுறது, எக்கச்சக்கமா மழையை பொழியறான். அப்ப பெருமாள் வந்து அந்த மலையே கொடையா பிடிச்சார். அப்பதான் கோவிந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. இப்போ அந்த மழைக்கான அந்த இந்திரனையே பங்கப்படுத்தினவர், மழைக்கு தலைவனான அந்த இந்திரனையே பங்கப்படுத்தினவர் பெருமாள். அதனால மழை தேவனுக்கு நன்னா தெரியும், இவா கிட்ட அதனால பயம். அதனால கைய கட்டிண்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குற அந்த மழைக்கான தேவன் ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்ல உடனே அந்த மழைக்கான தேவன் அந்த பர்ஜன்யன் அங்கேந்து வந்து கைய கட்டிண்டு வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே இவ அடுத்தது என்ன பண்ணணும்ங்கறத ஆண்டாளானவள் சொல்றான். இது வந்து ஹம்ச சந்தேசத்துல ஒரு சரித்திரம் உண்டு, அதாவது ஒரு விருத்தாந்தம் சாய்க்கிறார் நம் சுவாமி. அதாவது சேரன் சோழன் பாண்டியன் இவா மூணு பேரும் மழையே பெய்யலையேன்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட கேட்கறதுக்காக இவா ஸ்வர்கத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ரெண்டு சிம்மாசனம் இருக்கு, அது தவிர தனியா ஒரு சிம்மாசனம் இருக்கு. தனியா இருக்கிற சிம்மாசனம் இந்திரனோடது. அது தெரியாததுனால முதல்ல போன சேரன் சோழனும் தனியா இருக்கிற அந்த ரெண்டு சிம்மாசனத்துல உட்கார்ந்துன்றா. பாண்டியனானவர் போய் அந்த இந்திரனோட சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுறது. என்னோட இடத்துல வந்து நீ எப்படி உட்காரலாம், இனிமே பாண்டிய நாட்டுக்கு மழை பெய்யாது போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுற. உடனே பாண்டியனுக்கு அதுக்கு கோபம் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணி அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு இந்திரன் இந்த மழை தேவன் இவா எல்லாரையும் ஜெயிச்சு சிறப்பிடிச்சு வந்து பாண்டிய நாட்டுல சிறப்பிடிச்சு வச்சுட்டான். அப்போ வந்து இது இதுல வரக்கூடிய ஹம்ச சந்தேசத்துல வரக்கூடியது, ஆனா இது வந்து ஹாலாசிய மகாத்மியம்ன்ற இதுல இருந்துதான் சுவாமி எடுத்திருக்காருன்னு அதுக்கு கோட் உண்டு. அப்ப என்ன ஆறுதான், அப்போ இந்த சேர சோழர்கள் இவாள்லாம் மழையே பெய்யலையே அப்படின்னு போய் பிரம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ற, அதாவது சிவன் கிட்ட இந்திரன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனா இந்திரன் தான் இல்ல, சிறப்பிடிச்சு வச்சிருக்கார் பாண்டியன். அதனால பிரம்மாவை நோக்கி தவம் புரிஞ்சு பிரம்மா சிவன் இவா எல்லாரையும் கூட துணைக்கு கூட்டுண்டு இந்த மாதிரி நீ பாண்டிய ராஜா நீ இந்த மாதிரி புடிச்சு வச்சுட்டு இருக்க கூடாது, இந்திரனை கொஞ்சம் இந்திரனையும் அந்த மழையையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு சாசனம் எழுதி கையெழுத்து வாங்கிக்கிறாரா பாண்டியராஜா. என்ன அப்படின்னா, இனிமே வந்து நான் இந்த பாண்டிய நாட்டுக்கு மழை பெய்ய மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லக்கூடாது, எங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப நீ பொழியதான் பொழியணும்னு. இதுக்கு சாட்சி கையெழுத்து யாருன்னா சிவனும் பிரம்மாவும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காங்க. இது தெரியும் ஆண்டாளுக்குங்கிறதுனால அவ என்ன பண்றா, கட்டளையிடுறா அந்த மழை தேவனுக்கு கட்டளையிடுறா. என்னன்னு கட்டளையிடுறா, ஒன்று நீ கைக்கரவேல் அப்படின்ற. நோம்புன்னு ஒண்ணு பண்றோம், ஒன்று ஒரு விரதம்னு ஒண்ணு இருக்கும்னா அதுல சில குற்றங்குறைகள் வரதான் வரும், ஆனா அதெல்லாம் காரணம் காமிச்சு நீ கைக்கரவேல் அப்படிங்கிற. கை அப்படின்னா கொடை, காக்கிறது அப்படின்றது. கரவேல் அப்படின்னா காக்காம விட்டுடாத அப்படின்ற. கரக்கை அப்படின்னா மாறுதல், ஏல் அப்படின்னா அப்படி இல்லாமல் இருத்தல், கொடையிலிருந்து மாறாமல் இருக்கணும். நீ எங்களுக்கு மழை பெய்யதான் பெய்யணும் அப்படின்னு சொல்றா. ஒன்று நீ கை கரவேல் அப்படின்ற. சரி, எப்படி இருக்கணும் அந்த மழை அப்படிங்கறதையும் அவளையேதான் டிஃபைன் பண்ற. ஆழியுள் புக்கு, சமுத்திரத்துல நல்ல நடுவுலேந்து நீர் எடுக்கணும். நீனு ஏன் நடுவுலேந்து எடுக்கணும்னா, ஓரத்துலேருந்து எடுத்தா நிறைய மணல் தான் இருக்கும், அந்த மாதிரி எடுக்க கூடாது, நடுவுலேந்து எடுக்கணும். ராமனை சொல்லும் போது வால்மீகி சொல்லுவார், சமுத்திரமிவ ரத்னாட்டியம். ராமனோட குணங்கள் என்னன்னா, சமுத்திரத்துக்குள்ள நிறைய ரத்னங்கள் இருக்கா மாதிரி இந்த ராமனுக்குள்ள நிறைய குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவார். ஆக இந்த சமுத்திரத்துக்குள்ள நிறைய ரத்னங்கள் இருக்கு, அந்த ரத்னங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேந்து நீ முக்கி எடுக்கணும். ஆழியுள் புக்கு முகந்து கொடு, மொண்டு எடுக்கணும். நான் எப்படி மொள்ள முடியும் அப்படின்னா, அந்த பஞ்சு மாதிரி மேகங்கள் இருக்கே, அந்த பஞ்சு மாதிரி மேகங்கள் அப்படியே அந்த நீரை உறிஞ்சிடும். பஞ்சு எப்படி நீரை உரியுமோ அந்த மாதிரி அது, அந்த நீர் நீ எங்கேருந்து உரியணும், நட்டு நடு சமுத்திரத்துல ஆழத்திலேந்து நீ அந்த நீரை எடுக்கணும். முகந்து கொடு ஆர்த்து ஏறி சப்தித்து இந்த நீரை நீ எடுக்கும் போது ஒரு சப்தம் வரணும். ஏன் அப்படின்னா இங்க இவா இங்க நோன்பு நோக்கிறா, அந்த அந்த கோபர்கள் எல்லாம் அந்த அந்த ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் இந்த மழை வரணும்னு வேண்டின் இருக்கா. இந்த சப்தமே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அது மாதிரி ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா, ஊழி முதல்வன் ஆழ்வார் சாய்க்கிற ஆம் முதல்வன் இவன் என்று தன் தேற்றி என் நா முதல் வந்து புகுந்துன்னு அப்படின்னு என்ன பாட வச்சவனே இந்த முதல்வன் தான் அப்படின்னு பெருமாளை சொல்லும் போது ஆழ்வார் சாய்க்கிறார். ஆம் முதல்வன் முதல்வன் சொல்ற திருச்சந்தபுரத்து திருமழிசை ஆழ்வார் சாய்க்கிறார். ஆதி ஆதி ஆதினி ஒரண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே அப்படிங்கிற. அதாவது ஆதி ஆதி ஆதினி எதுக்கு மூணு தடவை சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா மூன்று காரணங்கள், உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம்னு. அதாவது ஒரு இந்த உலகம் இருக்கணும் அப்படின்னா இந்த மூணும் இருந்தாதான் அது இருக்க முடியுங்கிறதுனால இந்த மூணுமாவே இருக்கிறது யாரு அப்படின்னா, அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்றது ஒரு குடம், மண் குடம், மண் குடம்னு ஒன்னு இருக்கணும்னா மண்ணுன்னு ஒன்னு இருக்கணும், அதுக்கு சக்கரம்னு ஒன்னு இருக்கணும், அதை செய்யறதுக்கு குயவன் ஒத்த இருக்கணும். அதுதான் உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம். இது மூணுமாவே இந்த உலகத்தை படைக்கும் போது யார் இருக்கார்னா பெருமாள் தான் இருக்கார். அதுவா மட்டுமா இருக்கார், எல்லாமா இருக்கார். ஓர் அண்டமாதி ஆதலால் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் எல்லாமே நீயாதான் இருக்க ஆதி ஆகி அப்படின்னு. ஆக ஊழி முதல்வன் யாரு அப்படின்னா பெருமாள் தான் அப்படிங்கறத இங்க நிர்தாரணம் பண்றான். உருவம் போல் மெய்கருத்து, பெருமாளோட உருவம் மாதிரி நீ கருப்பாகணும். ஏன்னா அந்த கார் மேகம் தான் நிறைய மழைய கொடுக்கும், அந்த மாதிரி பெருமாளோட உருவம் மாதிரி நீ கருப்பாகணும்ன்ற. அதுலயும் என்ன ஒரு பதப்பிரயோகம், பெருமாளோட உள்ளம் தான் வெண்மையா இருக்கு, உருவம் கருப்பா இருக்கு. நீ பெருமாளோட உருவம் மாதிரி கருப்பா இருக்கணும், உள்ளம் மாதிரி நீ வெள்ளையாயிடக்கூடாது. பெருமாள் மாதிரி ஆகணும்னு பெருமாளோட உள்ளமானது சத்வமயம், அதனால அது அது வெண்மையா இருக்கும். வெண்மையான மேகத்தால மழை பொழிய முடியாது. அதனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து, அந்த உருவம் எப்படி கருப்பா இருக்கோ அந்த மாதிரி பெருமாள் எவ்வளவு கருப்பு அப்படின்னா, தேவகியானவள் இது யாதவாபிதயத்துல நம்ம சுவாமி எடுக்கிறார். தேவகி வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கும் போது தேவகின்றவோ நல்ல கலரா இருக்கிறவோ தான், ஆனா அவ கர்ப்பம் தரிக்கும் போது என்ன ஆயிட்டாலும் கண்ணங்கரேல்னு ஆயிட்டாலும். பொதுவா ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்ப்பஸ்திரீகள் வெளுத்து இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கர்ப்பத்துல கிருஷ்ணனை தாங்கும் போது தேவகியே அந்த அளவு கருப்பாயிட்டாளாம். ஏன்னா வயத்துக்குள்ள கிருஷ்ணன் இருக்கிறதுனால கிருஷ்ணனோட கருப்பானது தேவகியோட உடல் முழுக்க பரவி தேவகியே அந்த அளவு கருப்பாயிட்டாளாம். ஆனாலும் அவ வயத்துல நடுவுல ஒரு இடத்துல ஒரு பல கலர் தெரியாதமே ஒரு வெள்ளக்கோடு மாதிரி தெரிஞ்சுதான். என்னது இது அப்படின்னு பார்த்தனா பெருமாளோட அந்த மயில் பீலியோட அந்த காம்பம், அதுதான் சுவாமி நம் சுவாமி எடுக்கிற மயூர பிஞ்சமாலா அப்படின்னு எடுப்பார். ஆக அவளோட கர்ப்பத்துல கிருஷ்ணனை தாங்கினதுக்கு தேவகியே அவ்வளவு கருப்பாயிட்டான்னா அப்ப கிருஷ்ணர் எவ்வளவு கருப்பா இருப்பார் அப்படிங்கறதுனால ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா, பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில். ஏன் பத்மநாபன் கையில், பத்மநாபனையே இங்க சொல்றா அப்படின்னா, இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு காரணம் யாருன்னா பிரம்மான்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. ஜெகத் சிருஷ்டி அப்படின்னா இந்த பூலோகத்தெல்லாம் படைச்சவர் பிரம்மா தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதனாலதான் இங்க சொல்லும் போது, ஏன்னா அந்த பிரம்மாவை படைச்சனே நாராயணன் படைத்தான் நான்முகனைன்னு சொல்றதுனால அந்த பிரம்மாவே பெருமாளோட நாபி கமலத்திலேருந்து வந்தவன்தான்றது உணர வைக்கிறதுக்காக அந்த பரபிரம்மமான பெருமாளை சொல்லும் போது பத்மநாபன் கையில்னு பத்மநாபனை சொல்லி சொல்ற. பத்மநாபன் அப்படின்னா அந்த பெருமாளோட தொப்புள் கொடியிலேந்து வந்த அந்த கமலத்துல பிறந்தவர் அந்த பிரம்மாங்கிறதுனால பத்மநாபன் அப்படின்ற பேர் பெருமாளுக்கு. பெருமாள் அந்த பெருமாளை சொல்றதுக்காக பத்மநாபன் அப்படின்ற பெயரை இங்க எடுக்கிறான். பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் அப்படின்னா, அது என்ன பாழியந்தோளுடை அப்படின்னா, பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினவரோட பொண்ணு. அவர் முதல்ல பல்லாண்டு பாடும்போதே பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா அப்படின்னு பெருமாளோட தோளை தான் முதல்ல அவர் மங்களாதாசனம் பண்ணார். அதுக்குதான் அவர் முதல்ல பல்லாண்டு பாடினார். அதனால அவளும் இங்க பாழியந்தோளுடை அப்படின்றார். இது நம் சுவாமி வந்து நாயிகா பாவத்தை தேசிக நாயகியா இருந்து தேவநாதன மங்களாசாசனம் பண்ணும் போது ஆஜானுலம்பி விரலங்கிருத்தி ஹேத்து ஜாலைஹி ஜியாகாதராஜு ருச்சிரை ஜிதபாரி ஜாதைஹி சித்ராங்கதை திருதச புங்கவ ஜாத சங்கா ஸ்வத் பாகுபிர் மமதிருடம் பரிதப்யதேத்தின்னு. ஸ்வத் பாகுபிர், பாகு பாகுன்றதுதான் தோல், ஆஜானுலம்பி விரலங்கிருத்த அப்படிங்கிற அந்த ஆஜானுபாகுவா இருக்கக்கூடிய அந்த தோள்கள் பார்த்து நம் சுவாமி சாய்க்கிறார், இது என்ன அணைச்சுக்காதா, இந்த அணைப்புக்குள்ள நான் இருக்க மாட்டேனா அப்படின்னு. ராமன மிதிலா நகரத்துல பாக்குற அத்தனை பேரும் சொன்னாலும் தோள் கண்டார் தோளே கண்டார்னு கம்பன் சொன்ன மாதிரி அவரோட தோல் அழகு அப்பேற்பட்ட அழகு. அந்த பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆழி போல் மின்னி, அந்த மின்னலானது எப்படி இருக்கணும்னா ஆழி போல மின்னி, ஸ்புடதடி ஜுவால பிஞ்சரா பிருத்துதர ஜுவால பஞ்சரா அப்படின்னர். என்னன்னா அந்த மின்னல், அந்த மின்னல் எப்படி இருக்குமோ, அந்த ஒரு நூறு மின்னல் ஆயிரம் மின்னல் கோடி மின்னல் சேர்ந்தா என்ன ஒரு ஜுவலிப்பு இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறவர் சுதர்சன ஆழ்வார். அந்த ஆழி போல மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து அப்படின்னா சங்கு மாதிரி ரொம்ப நேரம் நின்று அதிரணும் அப்படின்னு, இடி இடிக்கணும் அப்படிங்கிறா, நின்று அதிர்ந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும். ஆனா சங்கு எப்படி ஆயுத வகையில சேருமா, இங்க ஆயுதங்கள் எல்லாம் சொல்லும் போது சங்க சொல்றாளே அப்படின்னா அது துரியோதனனை கேட்டாதான் தெரியுமா ஆயுதமா இல்லையா சங்குன்றது. ஏன்னா அந்த சங்க நாதமே அவளுக்கு அப்பேற்பட்ட பயத்தை கொடுத்தது. எந்த ஒரு விஷயம் அவளுக்கு பயத்தை கொடுத்ததோ அது எல்லாமே ஆயுத வகை தான். அந்த ஆயுதத்தை பார்த்து அவ பயந்தா, சங்குன்ற ஆயுதத்தை பார்த்து பயந்தா. ஆக அந்த சங்கு மாதிரி ரொம்ப நேரம் நின்று அதிரணும், இடிமுழக்கம்ன்றது அப்படி இருக்கணும். அது கேட்கிற மாத்திரத்திலேயே இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரணும். அப்பேற்பட்ட ஆழி போல மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல். சரி, இவ்வளவு நேரம் கிருஷ்ணனை சொல்லிட்டு வந்தாலே சார்ங்க முதைத்தன்னு ராமனை வில்லு அம்புன்ட்டு ராமன் கிட்ட போயிட்டாளா அப்படின்னா, அகம்பணனை வந்து ஜனஸ்தானத்து 14,000, அகம்பணனை தவிர ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை 1.5 முகூர்த்தத்துல பெருமாள் முடிச்சார் ராமனா இருந்து. அதனாலதான் நம் சுவாமி சொல்வார் அசகாய சூரா, அந்த சகாயமே இல்லாம ஜெயிச்சவர். 1.5 முகூர்த்தத்துல 14,000 பேரை ஜெயிச்சு அசகாய சூரன் பேர் வாங்கறதுக்கு யார் காரணம்னா அந்த சார்ங்கம். ஏன்னா பெருமாளானவர் எப்படி அம்பு விடுவார் அப்படின்னா, அவர் இங்கேந்து கையிலேந்து இழுத்து கண்ணு வரைக்கும் இழுத்து விடுறதே தெரியாதான். இவர் இங்கேந்து வில்ல கையில எடுத்ததுதான் தெரியுமா, அவங்க கொத்து கொத்தா எல்லாரும் மடிவாளாம். எப்படி அப்படின்னா அந்த டைம் கூட இருக்காதாம், அப்படி அம்பு விடுவாராம் பெருமாள். அந்த மாதிரி சார்ங்க முதைத்த பெருமாள் ஒரு அம்பு விடும்போது இங்கேந்து அவர்கிட்டேந்து கிளம்பும் போது ஒரு அம்பா தான் கிளம்பும், போற வழியில அது ரெண்டாகி நூறாகி ஆயிரமாகி அங்க போய் அடிக்குமா. அந்த மாதிரியான சார்ங்க முதைத்த சரமழை போல் அப்படின்னு சொல்றாளா அப்படின்னா, ராமனை தான் இங்க சொல்றாளா அப்படின்னா, இல்ல அவ கண்ணனை தான் சொல்றா இந்த இடத்துல. அது எப்படி சார்ங்கத்துக்கும் கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, பாரத போர்ல கிருஷ்ணன் தேரோட்டியா இருந்தாலும் சரமழையா பொழிஞ்சது யாருன்னா கிருஷ்ணன் தானாம். ஏன்னா கிருஷ்ணனே பகவத்கீதையில சொல்ற நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சின் அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து சொல்ற, நீ வெறும் நிமித்த காரணம் தான், உனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் பண்றது யாருன்னா நான் தான் அப்படின்னு. சவ்ய சாட்சின்னு ஏன் அவனுக்கு பேருனா, அவன் ரெண்டு கையால அம்பு விடுவானா, அந்த மாதிரி ரெண்டு கையாலையும் வில்லேந்தி அம்பு விடுறவளுக்கு சவ்ய சாட்சின்னு பேரு. அந்த மாதிரி அர்ஜுனன் அம்பு விட்டான் இல்ல, அந்த மாதிரி கிருஷ்ணர் தான் அர்ஜுனன் மூலமா அம்பு விட்டாருங்கிறதுனால தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல். அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மழையானது அப்படி பொழியணும். ஆனா அந்த சரமழை எப்படி இருக்கணும், வாழ உலகினில் பெய்திடாய். இந்த வாழ உலகினில் பெய்திடாய்க்கு ரெண்டு அர்த்தம். என்னன்னா நான் அந்த மாதிரி எங்களுக்கு அந்த மழை வரணும், சார்ந்த முதைத்த சரமழை மாதிரி வரணும், ஆனா நாங்க அதுல வாழணும், அதனால நாங்க அழிஞ்சு போயிடக்கூடாது, அப்படி ஓவராவும் பொழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் வாழ்வதற்கு நல்லபடியாக பெய்திடாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ நல்லவனா வாழறதுக்கு இந்த உலகத்துல மழைய பெய்யின்னு அர்த்தம். நீ வாழ இந்த உலகில் மழை பெய்திடாய்னு ஆர்டர் போடுறா. இல்லன்னா என்ன நடக்கும்னு அந்த பர்ஜன்யனுக்கு தெரியுங்கிறதுனால நீ வாழறதுக்காக தான் சொல்ற, நீ ஒழுங்கா இங்க மழைய பொழிஞ்சிடு அப்படிங்கிற. வாழ உலகினில் பெய்திடாய், அப்படி நீ வாழறதுக்கு இந்த உலகத்துல மழைக்கு மழையா பொழிஞ்சன்னா நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து, நீயும் மகிழ்ச்சியா இருப்ப நாங்களும் மகிழ்ச்சியா நீராடுவோம். ஆக நீயும் சந்தோஷமா இருப்ப நாங்களும் சந்தோஷமா இருப்போம், நாங்களும் இந்த மார்கழி நீராட்டத்துல மகிழ்ந்து இருப்போம் அப்படின்னு, மகிழ்ந்து அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த பாசுரத்தை ஆண்டாளானவள் முடிக்கிறார். ஆனா இதுல சுவாபதேசம்னு ஒண்ணு இருக்கு. போன பாசுரத்துல வள்ளல் பெரும்பசுக்கள்னு ஆச்சாரியன் சொன்னதுனால இந்த பாசுரத்திலையும் அந்த ஆச்சாரியர்களையே தான் குறிக்கிறா. ஏன்னா இதுல ஆயுதங்களை பத்தி பேசறதுனால ஆயுதங்களின் அவதாரமான அந்த ஆழ்வார்களையும், அவளுக்கு முன்னாடி இருந்த ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் தான் குறிக்கிறான்றது இதுக்கான சுவாபதேசம். என்ன அப்படின்னா இந்த உபனிஷத், வேதம், உபனிஷத் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா சாதாரண மனுஷாலால அதை அடைய முடியாத அளவுக்கு உப்பு நீர் மாதிரி இருக்கு, கடல் நீர் மாதிரி இருக்கு. அது சில பேருக்கு தான் பயன்படுறது. இந்த உப்பு தயாரிக்கிறவாளுக்கும் இல்ல கடல்ல பிரயாணம் பண்றவாளுக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு தான் கடல் நீரானது பயன்படுறது. ஆக இந்த வேதத்தை ஓத தெரிஞ்சவாளுக்கும் அந்த மாதிரி சில பேருக்கு அர்த்தம் புரிஞ்சவாளுக்கும் மட்டும் பயன்படுற அந்த உப்பு நீரான கடல் நீரை இந்த மேகமானது எப்படி தான் எடுத்துண்டு திருப்பி மழையா நமக்கு வர்ஷிக்கிறதோ அதுபோல நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த உப்பு நீரை, அதாவது இந்த வேதத்தை தாங்கள் எடுத்துண்டு அதுல பகுத்து எது யாருக்கு கொடுக்கணும், எந்த அளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சு நமக்கு அதை மழையா வர்ஷிக்கிறார். அந்த மழையினால என்ன ஆறுது அப்படின்னா நாமளும் நிம்மதியா வாழ முடியாது. அவ அந்த மழைய அவ எடுத்துண்டு ஆர்த்து ஏறி, ஆர்த்து ஏறினா ஆச்சாரிய பீடத்துல அவ ஏறிண்டு ஊழி முதல்வன் உருவம் போல மகா காருணிகனான எம்பெருமான் போல இவாளும் நமக்கு அப்பேற்பட்ட பேருபகாரம் பண்றவா. ஆழி போல் மின்னி ஞான ஜோதிஸ், அவளோட அந்த ஜோதிஸ் அப்படி எப்படி இருக்கு, அந்த ஜோதியானது எப்படி இருக்கு, அந்த ஞானமானதுன்னா சக்கரத்தாழ்வார் எப்படி மின்றாரோ அந்த மாதிரியான ஜோதிஸோட, ஞான ஜோதிஸோட இருந்து வலம்புரி போல் நின்றதிர்ந்து அந்த அவளோட உபதேசங்கள்ங்கிறது நமக்கு காதுக்கு அவ்வளோ இனியதா இருக்கிறது. அந்த வலம்புரியானது எப்படி துருவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்ததோ அந்த வலம்புரி மாதிரி நமக்கும் இது ஒரு ஞானத்தை கொடுத்து சரமழை போல் பெய்யறது, வர்ஷிக்கிறது. அந்த அவளோட வாக்கானது, அவளோட அந்த உபதேசங்களானது வர்ஷிக்கிறது நம்ம மேல. அப்படி அது வர்ஷிக்கும் போது என்ன ஆறுதுன்னா மார்கழி நீராட மகிழ்ந்து. மார்கழி நீராட, இது வரைக்கும் அவ நீராட்டம் தான் சொன்னான், மார்கழி நீராடன்னு இந்த பாசுரத்துல எடுக்கிறா. ஏன்னா மார்க சீர்ஷம் அப்படிங்கறத நம்ம முதல்லயே பார்த்தோம். மார்க்கங்களில் சிறந்ததான பிரபத்தி, தலை சிறந்ததான பிரபத்தி அப்படின்றத பார்த்தோம். ஆக மார்கழி நீராட நாங்களும் அந்த பிரபத்தி மார்க்கத்துல, ஆச்சாரியன் முகேன பெருமாள் அடையறதுன்ற பிரபத்தி மார்க்கத்துல மகிழ்ந்து நிம்மதியா நாங்களும் அந்த பெருமாளை சேர்றதுக்கான வழிய தெரிஞ்சுண்டு சந்தோஷப்படுவோம்ன்றதுனால இந்த பாசுரமானது ஆச்சாரியனை குறிக்கிறதாவே அவளுடைய பெரும் பங்கு, நம்ம நம்மளுடைய இந்த பிரபத்தி மார்க்கத்துல ஆச்சாரியனோட பெரும் பங்குக்காக அவளை குறிக்கிறதாவே அமையறதா இதோட சுவாபதேசம் இருக்குன்னு பெரிவா சாய்க்கிறார். இப்ப முதல் பாசுரத்துல நாராயணனே அப்படின்னு சொன்னதுனால பரம் அந்த அந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாளையும், பார்க்கடலுள் பைய துயின்றன்னு சொன்னதுனால வியூகத்துல இருக்கிற க்ஷீராப்திநாதனா வியூகத்துல இருக்கிற பெருமாளையும், மூணாவது பாசுரமான ஓங்கியில விபவத்துல இருக்கிற திருவிக்கிரமனையும் சொன்னவோ, அந்தர்யாமியா மழைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழிமழை கண்ணா அப்படின்னு சொல்றதன் மூலமா அந்த மழைக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பெருமாளையே நோக்கி பாசுரம் கொடுத்ததாகவும் இதுக்கு வியாக்கியானம். ஆக இந்த பாசுரத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழுக்கே ரொம்ப சிறப்பான எழுத்துன்னா அது ழ தான். அந்த ழ அப்படின்ற எழுத்த 11 தடவை இந்த பாசுரத்துல உபயோகப்படுத்தியிருக்கா. தமிழையும் அவள் ஆண்டாள் அப்படிங்கறது நமக்கு இந்த ஒரு பாசுரத்தின் மூலமாவே தெள்ள தெளிவா தெரியற அளவுக்கு நமக்கு இதை கொடுத்திருக்கா. ஆக இதன் மூலமா மகிழ்ந்து இருக்கணும் எல்லாரோங்கிறது இன்னொரு முறை அவோ நமக்காக பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறாளடிய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.